இந்த மேலே உள்ள அந்த பாடலோடு ஒரு படலம் முடிவு பெற்று விடுகிறது. உலாவியல் படலம் என்ற அந்த படலம் முடிவு பெற்று அடுத்து கோலம்கான் படலம் என்பது தொடங்குகிறது. இந்த கோலம்கான் படலம் எதை பற்றி பேசுகிறது என்றால், சீதைக்கு அலங்காரம் செய்ததை பற்றி பிரதானமாக பேசுகிறது. இவர்கள் அனைவரும் வந்து வருகிறார்கள், மிதிலைக்கு வந்து சேர்கிறார்கள். தசரதனும் அவனைச் சேர்ந்த பரிவாரங்களும் அறிந்து சேர்கிறார்கள். அவர்களை எதிர்கொண்டு அழைத்து சனகன் தகுந்த உபசாரம் செய்து தகுந்த இடத்தில் அவர்களை தங்க வைக்கிறான். எல்லோரும் ஒரு பெரிய மண்டபத்தில் தங்கியிருக்கிறார்கள். அப்படி தங்கியிருக்கும் போது திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தை அங்கு நடக்கிறது. நாம் இந்த காலத்தில் திருமண நிச்சயதார்த்தம் என்று சொல்கிறோம் அல்லவா, அதை போன்று அங்கு அந்த திருமணம் நிச்சயதார்த்த பேச்சு நடக்கிறது. அப்போது ராமனுக்கு சீதை மணமுடிக்கப்படுவது உறுதிப்படுத்தப்படுகிறது. வில்லை முறித்தவனுக்கு சீதை மணவாட்டி ஆவாள் என்ற அந்த நிபந்தனையை ராமன் நிறைவேற்றி சீதையை தன் மனைவியாக பெறுவதற்குரிய தகுதியை அவன் பெற்றிருக்கிறான். எனவே இப்போது ராமனுக்கு சீதையை கொடுப்பதாக அங்கு ஜனகன் உறுதி அளிக்கிறான். அங்கு வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் தசரதனுக்கு இந்த உறுதியை ஜனகன் அளிக்கிறான். என் மகளை சீதையை நான் ராமனுக்கு கன்னியாதானம் செய்து வைக்கிறேன் என்று உறுதியளிக்கிறான். திருமண நாள் மறுநாளையே நாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று திருமண நாளும் அன்றைய தினமே குறிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்ற மூவருக்கும், ராமனுடைய சகோதரர்களாகிய பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் இவர்களுக்கும் திருமணம் பேசிய அங்கேயே முடிக்கப்படுகிறது, அன்றைய தினமே முடிக்கப்படுகிறது. அவர்களுக்கான மணமகள்கள் யார் என்றால், ஜனகனுடைய தம்பி குசத்துவசன் என்னும் ஓர் அரசன், அவனுக்கு மூன்று பெண்கள், ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி என்னும் மூன்று பெண்கள். அவர்களில் ஊர்மிளையை லட்சுமணனுக்கும், மாண்டவியை பரதனுக்கும், சத்ருக்கணனை சுருதகீர்த்திக்கும், சுருதகீர்த்தியை சத்ருக்கணனுக்கும் மணம் முடிக்கலாம் என்று நிச்சயிக்கிறார்கள். இதில் கம்பர் சொல்லுவதில் மூலநூலான வான்மீகத்திலிருந்து ஒரு சின்ன மாறுபாடு இருக்கிறது. மூலநூலாகிய வான்மீகம் என்ன சொல்கிறது என்றால், ஊர்மிளை என்பவள், லட்சுமணனுக்கு மணமுடிக்க பேசப்பட்ட அந்த ஊர்மிளை என்பவள் சனக மகாராஜனுடைய மகள்தான் என்று வால்மீகம் சொல்லுகிறது. ஆனால் கம்பர் அதை சனகனுடைய தம்பியினுடைய மகள் என்று மாற்றுகிறார். அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. மூலநூலுக்கும் கம்பருடைய ராமாயணத்துக்கும் இடையே ஒரு மாறுபாடு இருக்கிறது. மூன்று பேருமே சனகனுடைய தம்பியினுடைய மகள்தான் என்று கம்பர் காட்டுகிறார். ஊர்மிளை சனகனுடைய மகள் என்று வால்மீகி காட்டுகிறார். இதுதான் வேறுபாடு, ஒரு முக்கியமான வேறுபாடாக அது இருக்கிறது. மறுநாளே திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இப்போது அந்த அவைக்கு சீதையை அழைத்து வர சொல்லுகிறார் வசிஷ்டர். இது முறையாக பெண் பார்க்கும் படலம் என்பது போல அமைகிறது. இப்போது பெண் பார்க்கும் படலம் நடத்துகிறார்கள் அல்லவா, திருமண நிகழ்வுகளில் ஆரம்பத்தில் பெண் பார்க்கும் படலம் என்று ஒன்று நடக்கிறது அல்லவா, அதை போல இதுவரைக்கும் முறையாக ராமன் சீதையை பார்க்கவில்லை. அந்த வழியில் வந்தபோது பார்த்ததுதான். வால்மீகி ராமாயணத்தில் அதுவும் நடக்கவில்லை. வழியில் கூட சீதையை ராமன் பார்த்ததாக வால்மீகி சொல்லவில்லை. ஆனால் கம்பர் அதை காட்டியிருக்கிறார். ஆனால் முறையாக ஒரு அரங்கத்தில் பெண் பார்த்தல் என்ற ஒரு நிலையில் சீதையை ராமன் பார்க்கவில்லை, மற்றவர்களும் பார்க்கவில்லை, தசரதன் முதலியவர்களும் பார்க்கவில்லை, யாருக்கும் பார்க்கவில்லை. சீதையும் ராமனை முறைப்படி பார்க்கவில்லை. சீதையை சார்ந்த மற்றவர்களும் அந்த மற்ற தாய்மார்கள், சீதைக்கான தாய்மார்கள் யாரும் ராமனை இதுவரைக்கும் சரியாக பார்த்திருக்க மாட்டார்கள். இப்போது அந்த முறைப்படி மணமகனை மணமகள் வீட்டாரும், மணமகளை மணமகன் வீட்டாரும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் சீதையை அந்த அரங்கத்திற்கு அழைத்து வர சொல்லுகிறார். அதனால் சீதையை கூட்டி வருவதற்காக தோழிமார்கள் செல்கிறார்கள். அவர்கள் சீதையை அலங்கரிக்கிறார்கள், அங்கு அந்த அரங்கத்திற்கு அழைத்து வருவதற்காக அலங்கரிக்கிறார்கள். அந்த அலங்கரிக்கும் போது அவர்கள் எவ்விதமாக எல்லாம் அலங்கரித்தார்கள் என்பதை கம்பர் மிகவும் வர்ணனை பூர்வமாக நயம்பட கவித்துவம் மிளிரும்படி பாடல்களை அமைத்து இந்த பகுதியை அமைத்திருக்கிறார். அந்த பாடல்கள் அடங்கிய பகுதி தான் இந்த கோலம் கான் படலம். கோலம் கான் என்ற இந்த சொற்றொடரில் கான் என்பது செய்தல் என்ற பொருளில் வருகிறது. கோலம் கான் படலம் என்றால் கோலம் செய்த படலம் என்று பொருள். காணுதல் என்பது செய்தல் என்ற பொருளிலும் சில இடங்களில் வரும். காணுதல் என்றால் பொதுவாக பார்த்தல் என்ற அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துகிறோம். சில இடங்களில் செய்தல் என்ற பொருளிலும் வரும். செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கண்டான் என்ற சொற்றொடரெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணகிக்கு கோயில் கண்டான் செங்குட்டுவன் என்று சொல்லும்போது, கோயில் கண்டான் என்றால் கோயில் ஏற்படுத்தினான், கோயில் செய்தான் என்ற ஒரு அர்த்தம் வருகிறது அங்கு. அதே போல அந்த காணுதல் என்ற அர்த்தம் என்ற சொல் செய்தல் என்ற பொருளில் சில இடங்களில் வரும். அதே போல இங்கே கோலம் கான் படலம் என்ற சொற்றொடரில் அந்த காணுதல் என்பது கோலம் செய்த படலம் என்ற பொருளை தந்து நிற்கிறது. கோலம் செய்கிறார்கள், அதாவது சீதையை அலங்கரிக்கிறார்கள், ஒப்பனை செய்கிறார்கள். அது பல பாடல்கள் இருக்கின்றன. கம்பர் மிக நயமாக பல பாடல்களில் அவர்கள் சீதைக்கு அலங்காரம் செய்தவற்றை எடுத்து சொல்கிறார். இங்கு ஒன்றிரண்டு பாடல்களை இந்த தொகுப்பாசிரியர் நமக்கு எடுத்து வழங்கியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த பாடல், இந்த 93வது பாடல். இழைகுலாம் முளையினாலை இடைவுவா மதியின் நோக்கி முளைகுலாம் ஓதி நல்லார் களிமயக் குற்று நின்றார் உழைகுலான் அயனத்தார்மாட் ஒன்றொன்றே விரும்பற் கொத்த அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்ற வல்லார். அவர்கள் ஒவ்வொரு அங்கமாக அலங்கரித்துக் கொண்டு வருகிறார்கள். கூந்தலுக்கு மாலை சூட்டுகிறார்கள், கழுத்துக்கு ஆபரணம் பூட்டுகிறார்கள், காதுக்கு புழை அணிகிறார்கள், கைகளுக்கு வளையல் பூட்டுகிறார்கள், காலுக்கு கால் அணிகள் பூட்டுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு அங்கத்திற்கும் அணிகலன்கள் பூட்டுவது, ஆடை ஆபரணங்கள் சூட்டுவது என்று அவர்கள் ஒவ்வொரு அங்கமாக அப்படியே சீதையை அலங்கரித்துக் கொண்டே வருகிறார்கள். அமிழ்மை துணைகள் கண்ணு கனியென அமைக்குமாவோர் உமிழ்கடற் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பதோரார். இப்படி இவர்கள் ஒவ்வொரு அங்கத்திற்கும் அணிகலன்களை பூட்டி பூட்டி வருவதை பற்றி கம்பர் சொல்லும்போது நயமாக ஒன்றை சொல்லுகிறார். இவர்கள் சீதையை அலங்கரிப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஆபரணம் பூட்டி அழகை மறைக்கிறார்கள் என்று சொல்கிறார். அமிழ்மை துமி துணைகள் கண்ணுக்கு அணியென அமைக்குமாபோல் உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். இந்த கலன்கள் எல்லாம், இந்த அணிகலன்கள் எல்லாம், இந்த ஆபரணங்கள் எல்லாம் சீதையினுடைய அழகை மறைக்கின்றது. உண்மையிலே இவையெல்லாம் சீதையினுடைய அழகை மறைக்கின்றனவே அல்லாமல் சீதையினுடைய அழகை மிகுதிப்படுத்தவில்லை என்ற உண்மையை உணராமல் இவர்கள் சீதைக்கு ஆபரணம் போட்டுகிறார்கள். இவர்கள் அறியாமை உடையவர்களாக இருக்கிறார்களே. விழுதிரை பறவை ஞாலம் ஏழமை உடைத்து மாதோ என்று அவர்கள் அறியாமையில் சீதையை அலங்கரிப்பதாக நினைத்து கொண்டு அவளுடைய அழகை உண்மையில் மறைத்து விட்டார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். அவ்வாறு சீதைக்கு அலங்காரம் தேவையா? சீதையா ஆபரணங்கள் பூட்டுவதனால்தான் சீதையை அழகானவளாக காட்சி தருவாளா என்றால் இல்லை. அவளுக்கு வெளி ஒப்பனைகள் எதுவும் தேவையில்லை. ஒப்பனை இல்லாமலேயே உயர்ந்த அழகு அவளிடம் அமைந்திருக்கிறது. அமிழ்தத்திற்கு யாராவது சுவை செய்வார்களா? அமிழ்தம் என்பது எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த சுவையுடையது. அந்த அமிழ்தத்திற்கு கூடுதலாக சுவை சேர்க்க வேண்டும் என்று வேறு ஏதாவது சேர்க்க வேண்டுமா என்ன? நாம் பல்வேறு சுவை பதார்த்தங்கள் செய்கிறோம். அந்த பதார்த்தங்களின் சுவையை கூட்டுவதற்காக வேறு சில பொருட்களை சேர்ப்போம். ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை சேர்ப்போம். இல்லை என்றால் அந்த முந்திரி பருப்பு போன்றவற்றை அதில் சேர்ப்போம். சேர்த்து அதனுடைய சுவையை கூட்டுவதற்கு ஏதாவது செய்வோம். இது உலகத்து பதார்த்தங்களினுடைய சுவையை கூட்டுவதற்கு ஏதாவது செய்யலாம், இவ்வாறு செய்யலாம். ஆனால் அமிழ்தத்திற்கு அவ்வாறு சுவையை கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறதா என்ன? உலகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களை விடவும் மிகவும் சுவையானது அமுதம்தான். அந்த அமுதத்திற்கு சுவை சேர்க்க தேவையே இல்லை. ஏனென்றால் அது உச்சபட்சமான சுவை. அதற்கு மேல் சுவை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சுவையின் உச்ச நிலை அது அமுதம் என்பது. அதற்கு மேலும் சுவை சேர்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதே போல சீதையானவள் அழகின் உச்சத்தை தொட்டவள். அவளுடைய அழகுக்கு மேலும் அழகு சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இந்த தோழிமார்கள் அதை உணராமல் அறியாமையில் சீதைக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக நினைத்து கொண்டு அவளுக்கு பல்வேறு ஆபரணங்கள் பூட்டி உண்மையில் அவளுடைய அழகை மறைத்தார்கள் என்று கம்பர் ஒரு பாடலில் சொல்கிறார். அது மிகவும் நயமான பாடல். அப்படி ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு அணிகலன்கள் பூட்டி சீதையை அலங்கரித்த பிறகு சீதையை அந்த பெண்கள் பார்க்கிறார்கள். பார்க்கும்போது அந்த பெண்களுக்கே சீதை மேல் ஆசை தோன்றுகிறது என்று கம்பர் இந்த 93வது பாடலில் சொல்லுகிறார். இழைகுலாம் உலகினாலே இடைவுவா மதியின் நோக்கி மழைகுலாம் ஓதி நல்லார் களிமயக்குயர் உற்று நின்றார். உழைகுலாம் நயனத்தார் மாட்டொன்றொன்றே விரும்பற் கொத்த அழகெல்லாம் ஒருங்கை கண்டால் யாவரே ஆற்றவல்லார். இழை குலாம் குலாவும் என்பது குலாம் என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. இழை என்றால் ஆபரணம் என்று அர்த்தம். ஆபரணங்கள் குலாவுகின்ற, அதாவது ஆபரணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய மார்பகத்தை உடைய அந்த சீதையை இடை உவா மதியின் நோக்கி, தங்களுக்கு இடையே வீற்றிருக்கின்ற ஒரு பௌர்ணமி சந்திரனை போல பார்த்து சீதை அந்த பெண்களுக்கு நடுவே வீற்றிருக்கிறாள். மற்ற பெண்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் போல் இருக்கிறார்கள். அந்த நட்சத்திரத்திற்கு நடுவே பௌர்ணமி போல் சீதை வீற்றிருக்கிறாள். இவர்கள் சீதையை அலங்கரித்திருக்கிறார்கள். அவளை பார்க்கும்போது ஒரு பௌர்ணமி அப்படியே அமர்ந்திருப்பது போல தோன்றுகிறது. உவாமதி என்றால் முழு நிலவு என்று அர்த்தம். உவாமதி என்றால் அந்த பௌர்ணமி திங்கள் என்று அர்த்தம். பௌர்ணமி நிலவை போல பார்த்து மதியின் நோக்கி என்றால் இன் என்பது அங்கு உவமை உருவாக வந்திருக்கிறது. மதியின் நோக்கி என்றால் மதியை போல நோக்கி, பௌர்ணமி நிலவை போல அவளை பார்த்து ஆபரணங்கள் பொருந்தி இருக்கக்கூடிய மார்பகத்தை உடைய அந்த சீதையை தங்களுக்கு இடையே, இடை இடை என்றால் தங்களுக்கு இடையே, உவா மதியின் நோக்கி பௌர்ணமி சந்திரனை போல பார்த்து மழை குலாம் ஓதி நல்லார் களிமயக் குற்று நின்றார். இங்கும் குலாம் என்பது குலாவும் என்பது குலாம் என்று இடை குறைந்து வந்திருக்கிறது. மழை குலாவும் என்றால் மேகம் பொருந்தி இருக்கக்கூடிய கூந்தல், ஓதி என்றால் கூந்தல் என்று பொருள். மேகம் பொருந்தி இருக்கக்கூடிய கூந்தல், அதாவது மேகம் போன்ற கூந்தல் என்று அர்த்தம். மேகம் போன்ற கூந்தலை உடைய அந்த பெண்கள் நல்லார் என்பது இங்கு அந்த நல்ல இயல்புடைய அந்த பெண்களை குறிக்கிறது, அந்த தோழி பெண்களை குறிக்கிறது, அந்த பாங்கிமார்கள். மேகம் போன்ற கூந்தலை உடைய அந்த பாங்கிமார்கள், அந்த சிநேகிதிகள் களிமயக்கு உற்று நின்றார். சீதையை பார்த்து இவர்களே மயங்கி நின்றார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி பெண்களை பார்த்து பெண்களே மயங்கினார்கள் என்று சொல்லுவது கவிஞர்கள் பலரும் காட்டக்கூடிய ஒரு நிலைதான். அதை போல கம்பரும் காட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு இடத்தில் நாம் பார்த்தோம், விஸ்வாமித்திரர் ராமனை பற்றி சொல்லும் போது ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்று ராமனை பற்றி சொல்லும் போது விஸ்வாமித்திரர் சொன்னதாக ஒரு பாடலில் பார்த்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆண்களே ராமனை பார்த்து ஆசைப்படுவார்கள், நான் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா, ஒரு பெண்ணாக பிறந்தால் இவனுடைய தோள்களை தழுவக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குமே, வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்குமே என்று ஆண்கள் கூட ராமனுடைய அழகை பார்த்து தாங்கள் பெண்ணாக பிறந்திருக்க கூடாதா என்று ராமனை விரும்புவார்கள் என்று அங்கு சொல்லியிருந்தார். ஆண்களே ஒரு ஆணை பார்த்து ஆசைப்படக்கூடிய நிலையை அங்கு காட்டியிருந்தார். இங்கு பெண்களே ஒரு பெண்ணை பார்த்து விரும்பக்கூடிய நிலையை இங்கு காட்டுகிறார். இப்படி காட்டுவது ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூரம் பேரழகு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நிறுவுவதற்காக இவ்வாறு சொல்லுகிறார். இதுதான், இந்த கருத்து தான் பின்னாளில் திரைப்பட பாடலில் கூட வந்தது, நீங்கள் கேட்டிருக்கலாம் சில திரைப்பட பாடல்களில். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ என்றெல்லாம் சில திரைப்பட பாடல் வரிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்படி அந்த பெண்கள் சீதைக்கு அலங்காரம் செய்த அந்த பெண்கள் சீதையின் அந்த அலங்கார கோலத்தை பார்த்து அப்படியே மயக்கமடைந்து நின்றார்கள் என்று கம்பர் சொல்லுகிறார். களிமயக் குற்று நின்றார். ஏன் இவ்வாறு அவர்கள் மயங்கினார்கள்? பொதுவாக பெண்களை சக பெண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு அந்த மயக்க நிலை வராது. ஆண்களுக்கு எதிர்பாலின ஈர்ப்பு தான் பெரும்பாலும் உண்டு. பெண்களை பார்க்கும் ஆண்களுக்கும் ஆண்களை பார்க்கும் பெண்களுக்கும் தான் ஒரு ஈர்ப்பு வரும், அந்த அழகு குறித்த ஈர்ப்பு வரும். இது பொதுவான இயல்பு நிலை. ஆனால் அரிதாக சில இடங்களில் பெண்களை பார்த்து பெண்களுக்கே மோகம் வரக்கூடிய நிலையை சில இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அந்த அழகு என்பது மிக அதீதமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் காரணம் என்று கம்பர் இந்த பின் இரண்டு அடிகளில் அதை நிறுவுகிறார். ஏன் இந்த சீதையை பார்த்து பெண்களே மயங்கினார்கள் என்றால், அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்ற வல்லார். உலகத்தில் உள்ள அழகு அத்தனையும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கே வந்து இருப்பது போல சீதை அங்கு அமர்ந்திருந்தால், சீதை அங்கு தோன்றி வந்து அவர்களுக்கு நடுவே வீற்றியிருந்தால் யார்தான் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? பெண்களாக இருந்தால் கூட அந்த சீதையை பார்த்தா மோகவயப்படத்தான் செய்வார்கள் என்று கம்பர் தான் சொன்ன கருத்தை பின்னிரண்டு அடிகளில் நிறுவுகிறார். முன்பு அங்கு நடந்த நிலையை சொன்னார். முன்னிரண்டு அடிகளில் அந்த பெண்களே சீதையை பார்த்து மயங்குகிறார்கள் என்று சொன்னார். பின்னிரண்டு அடிகளில் அவர்கள் ஏன் மயங்குகிறார்கள் என்றால், அங்கு சாதாரண அழகு அமர்ந்திருக்கவில்லை, அழகு எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் அமர்ந்திருக்கிறது. அழகெல்லாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவில்லை. உலகத்தில் உள்ள அழகெல்லாம் ஒருங்கே சேர்ந்து சீதை என்ற வடிவில் வந்து அங்கு அமர்ந்திருந்தால் அவர்கள் பெண்களாக இருந்தாலும் அவர்களால் சும்மா இருக்க முடியுமா? சாதாரணமாக பெண்கள் சக பெண்களை கடந்து போவது போல கடந்து போய்விட முடியுமா? அவர்களுக்கும் அந்த மயக்க நிலை, மோக நிலை வந்துவிட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். அவர்களெல்லாம் ஒருங்கே கண்டால், ஒருங்கே என்றால் ஒரு சேர என்று அர்த்தம், ஒரு சேர கண்டால் யாவரையும் ஆற்ற வல்லார். ஆற்ற வல்லார் என்றால் தாங்க கூடியவர்கள் யாரோ, தாங்க வல்லமை உடையவர்கள் யாரோ, ஆற்றுதல் என்றால் தாங்குதல் என்று அர்த்தம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் யாரோ, அதை சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்கள் யாரோ, அதற்கு வல்லமை வாய்ந்தவர்களாக யார் இருக்க முடியும்? அந்த கேள்வியிலேயே அப்படி யாரும் இருக்க முடியாது. அவர்கள் பெண்களாக இருந்தால் கூட இருக்க முடியாது என்று சொல்கிறார். சீதை இப்படி ஒட்டுமொத்த அழகெல்லாம் ஒரே வடிவமாக அமைந்திருக்கிறார். மற்ற பெண்கள் எல்லாம் அப்படி இல்லையா என்றால், மற்ற பெண்களும் அழகானவர்கள் இருக்கிறார்கள், மற்ற பெண்களிலும் அழகானவர்கள் இருக்கிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த அழகான பெண்கள் எல்லாம் அவர்கள் அழகு என்ற அந்த நிலையை உடையவர்களாக ஆனதற்கு காரணம் ஏதோ ஒரு சில அங்கங்கள் அவர்களுக்கு அந்த லட்சணமான தோற்றத்தில் இருக்கும். சர்வ அங்கங்களும் லட்சணமாக அமைந்தவர்கள் என்று எந்த பெண்களும், எல்லா பெண்களும் இருக்க முடியாது. அழகான பெண்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அந்த அழகான பெண்களுக்கு பெண்கள் என்று அவர்கள் பெயர் எடுத்ததற்கு காரணம் ஒரு சில அங்கங்கள் அந்த முறையான லட்சணத்தோடு இருப்பதனால் அவர்கள் அழகானவர்கள் என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்களே தவிர, எல்லா அங்கங்களும் அந்த சாமுத்திரியா லட்சணப்படி சரிவிகிதமாக அமைந்த அழகுடையவர்களாக அந்த பெண்கள் எல்லாம் இருக்க முடியாது. உழைகுலான் நயனத்தார் மாட்டு ஒன்றொன்றே விரும்பற்கு ஒத்தது. அந்த அழகான பெண்கள் இடத்து, அந்த மாட்டு என்பது அவர்கள் இடத்து, அந்த மாட்டு என்பது ஏழாம் வேற்றுமை உருவாக வந்து நிற்கிறது. நயனத்தார் மாட்டு, நயனம் என்றால் கண்கள், கண்களை உடையவர்கள். எப்படிப்பட்ட கண்களை உடையவர்கள் என்றால், உழை, உழை என்றால் மான், மான் போன்ற கண்களை உடையவர்கள். அங்கு அந்த குழா, குழாவும் என்ற வார்த்தை உவமை உருவாக வந்து நிற்கிறது. மான் போன்ற கண்களை உடையவர்கள், உழை குழாம் நயனத்தார் என்றால் மான்கள், மானின் வடிவ போன்ற வடிவத்தை பொருந்திய கண்களை உடையவர்கள் என்று அர்த்தம். அதாவது மான் போன்ற கண்களை உடையவர்கள், மானின் கண்களை போன்ற கண்களை உடையவர்கள் என்று அர்த்தம். உழை குழாம் நயனத்தார் என்றால் மானின் கண்களை போன்ற கண்களை உடைய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இடத்தெல்லாம், நயனத்தார் மாட்டு பெண்கள் இடத்தெல்லாம் ஒன்றொன்றே விரும்பற்கொத்தது. ஒவ்வொரு அங்கம்தான் விரும்பும்படியான அழகு உடையதாக இருக்கும், விரும்பற்கு ஏற்றதாக இருக்கும், ஒத்ததாக இருக்கும். அதாவது விருப்பத்திற்கான அழகான தோற்றம் உடையதாக இருக்கும். விரும்பற்கு ஒத்தது என்றால் விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என்று அர்த்தம். அப்படியானால் அங்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த அழகின் லட்சணம் பொருந்தி ரசிக்கும் விதமாக இருக்கும். அப்படி எல்லா பெண்களுக்கும் ஒன்றிரண்டு அங்கங்கள் அவ்வாறு சர்வ லட்சணமும் அமைப்போடு பொருந்தியதாக அந்த தன்மையோடு இருக்கும், ரசிக்க தகுந்த விதமாக இருக்கும். எல்லா அங்கங்களும் அவ்வாறு அமைந்த பெண்கள் என்று பொதுவாக இருக்க முடியாது என்பதை அந்த அடியில் அவர் சொல்லுகிறார், கம்பர் சொல்லுகிறார். உழைகுலாம் நயனத்தார் மாட்டு ஒன்றொன்றே, ஒன்றொன்றே என்றால் ஒவ்வொன்று. சிலருக்கு கண்கள் சிறப்பாக இருக்கலாம், சிலருக்கு கண்ணம் சிறப்பாக இருக்கலாம், சிலருக்கு கூந்தல் சிறப்பாக இருக்கலாம், சிலருக்கு நெற்றி சிறப்பாக இருக்கலாம், ஒரு சில பெண்களுக்கு கண்ணும் கூந்தலும் சேர்ந்தே சிறப்பாக இருக்கலாம். இப்படி ஒன்றிரண்டு அங்கங்கள் சரியாக இருக்கலாம், அந்த லட்சணத்தோடு இருக்கலாம். சிலருக்கு இடை சிறப்பாக இருக்கலாம், சிலருக்கு கால்கள் சிறப்பாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு அங்கங்கள் தான் அந்த ரசிக்கும் தகுந்த விதமாக இருக்கும். எல்லா அங்கங்களும் அவ்வாறு இருக்காது. ஆனால் சீதைக்கு எல்லா அங்கங்களும் அந்த லட்சணப்படி அமைந்திருக்கின்றன. சாமுத்திரியா லட்சணத்தில், லட்சண சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த அங்கங்கள் எந்தெந்த வடிவில் எந்தெந்த அளவில் அமைந்திருக்க வேண்டும் என்று சாமுத்திரியார் அடிச்சன சாஸ்திரம் சொல்லுகிறதோ அப்படி எல்லாம் பொருந்திய சர்வ லட்சண சொரூபியாக சீதை இருக்கிறாள். அதனால் அழகெல்லாம் ஒன்றாக திரண்ட ஒரு வடிவமாக அவள் இருக்கிறாள். அப்படிப்பட்ட அவளை, அவளுடைய தோற்றத்தை கண்டுவிட்டால் யார்தான் சாதாரணமாக அதை கடந்து செல்ல முடியும்? யார்தான் தாங்கிக் கொள்ள முடியும்? அதனால் அந்த பெண்களே, அவளை அலங்கரித்த அவளுடைய அந்த சிநேகிதிகளே மயக்கமடைந்து விட்டார்கள், மோக நிலைக்கு உள்ளாகி விட்டார்கள் என்று கம்பர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏ, உவா என்றால் உவாத என்ற அர்த்தத்துல வராதா? உவா என்றால் உவா ஆஹா, நட்புன்னு அப்படி சொல்லுவோம். ஆஹா, அப்படி வராது. அது உளவா நட்பு, அது கெடாத நட்பு, அப்படி வரும். உவா நட்பு அப்படி வருவதில்லையே. உவா நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடர் கிடையாது. அப்படி எதுவும் சொல்லுவார்களா என்ன? உவா நட்பு, இந்த அதாவது கெட்ட நண்பர்கள் அந்த மாதிரி சொல் உவாத. ஆஹா, தீய நட்பு. அது உவா நட்புன்னு ஒன்று சொல்ல மாட்டார்கள். சொல்ல மாட்டாங்க. சரி சரி. சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. உவா என்பது இது பொதுவாக அரிதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். உவா என்பது, உவா என்பது முழு நிலவை குறிக்கும். சில இடங்களில் அரிதாக அமாவாசையும் குறிக்கும். உவா நாள் என்று அமாவாசையும் சொல்லுவார்கள். பெரும்பாலும் பௌர்ணமியை சொல்லுவார்கள். உவா நாள் என்று பௌர்ணமி குறிப்பிடப்படும். அது நாம் இலக்கியங்களில் சில இடங்களில் பார்க்கிறோம். உவா என்பது பௌர்ணமியை குறிக்கும் விதமாக வருவதை நாம் சில இடங்களில் பார்க்கிறோம். சீவக சிந்தாமணியில் கூட உவா கதிர் திங்கள் அம்மன் கதிர் விரித்து உடுத்தது ஒத்தாள். அதாவது ஒரு பெண் ஆடையா அணிகிறாளாம், பௌர்ணமி நிலவினுடைய அவள் ஆடை அணிந்திருந்தது எப்படி இருந்தது என்றால், பௌர்ணமி நிலவினுடைய அந்த கிரணங்களை எடுத்து எடுத்து உடுத்தது போல அவளுடைய ஆடை அவ்வளவு மெல்லியதாக அவ்வளவு பொலிவாக இருந்தது என்று சீவகசிந்தாமணியில் சொல்கிறார். அங்கு அவர் உவா திங்கள் என்று பௌர்ணமி நிலவை சொல்லுகிறார். அதே போல திருவாசகத்தில் உவா கடல் நள்ளுநீர் உள்ளகம் ததும்ப, அதாவது உவா கடல் தன்னுடைய உள்ளம் இறைவனை குறித்து நினைக்கும் போது அப்படியே பொங்கி உணர்ச்சி வசப்படுவதை பற்றி சொல்லும் போது மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகிறார் என்றால், உவா நாளில் கடல் பொங்குவது போல என்னுடைய உள்ளத்தின் உணர்ச்சிகள் பொங்குகிறது என்று சொல்கிறார். பௌர்ணமி வரும்போது கடலினுடைய அலைகள் மிக அதிகமாக பொங்கும். அது நாம் இன்றும் பார்க்கக்கூடிய இயற்கை நிகழ்வாக இருக்கக்கூடியதுதான். அந்த ஓமானத்தை மாணிக்கவாசகர் தம்முடைய திருவாசகத்தில் பயன்படுத்துகிறார். பௌர்ணமி நாளில் கடலினுடைய அலைகள் பொங்குவது போல என்னுடைய உணர்வுகள் பொங்குகின்றன இறைவா என்று பாடுகிறார். அங்கு அவர் அந்த பௌர்ணமி என்பதை குறிப்பதற்கு உவா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி உவா என்பது இலக்கியங்களில் பல இடங்களில் பௌர்ணமியை குறிப்பதற்காக பயன்பாட்டில் உள்ளதை நாம் பார்க்க முடியும். சில இடங்களில் அரிதாக அமாவாசை குறிப்பதற்கும் அந்த உவா வரும். ஐயா, கடைசி வரியில யாவரே ஆற்ற வல்லார் ஆமாம், அப்படின்னா என்ன அதுல ஆற்ற ஆற்றுதல் வல்லார்? என்றால் தாங்குதல். அது ஆற்ற முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஆற்றுதல் என்றால் தாங்குதல். ஆற்ற வல்லார் என்றால் தாங்க வல்லார் யார்? யார்? யாவர் ஆற்ற வல்லார் யார்? அதாவது தாங்குதல் என்றால் ஒன்றை பார்த்துவிட்டு சகஜமாக கடந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அது நம்மை எதுவும் செய்யவில்லை என்றால் அதை தாண்டி போய்விடும். ஆனால் ஒன்று நம்மை ஈர்த்து விட்டது என்றால் அதை குறித்த பல்வேறு எண்ணங்களுக்கு உள்ளாகும். மனிதர்கள் ஆசை வயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வெவ்வேறு பொருட்களை பார்க்கும்போது வெவ்வேறு சிந்தனைகளுக்கு உள்ளாகிறார்கள். அதை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள், அல்லது அதை குறித்த ஆசை எண்ணங்களுக்கு உள்ளாவார்கள். ஆனால் புலனடக்கம் மேற்கொண்டவர்கள் அப்படி ஆசை வயப்படாமல், அது எவ்வளவுதான் சிறப்பானதாக இருந்தாலும் அதை தாண்டி போய்விடுவார்கள், அதை தாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் அந்த ஆசை வந்து அவர்களை பாதிக்காது, அதை தாங்கிக் கொள்வார்கள், தாண்டி போய்விடுவார்கள். ஆனால் இங்கு இவர்களால் சீதையின் அழகை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியவில்லை, தாங்க முடியவில்லை. சீதையின் அழகு இவர்களை பாதிக்கிறது, இந்த பெண்களை பாதிக்கிறது. எனவே இவர்களே மயக்க நிலைக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்கிறார். தாங்க முடியவில்லை சீதையின் அழகை இவர்களால். சாதாரணமாக மற்ற பெண்களை பார்த்து மற்ற பெண்களின் அழகை பார்ப்பது போல இயல்பாக பார்க்க முடியவில்லை. அந்த அழகு இவருடைய மனதை மோக வயப்படுத்துகிறது. சாதாரணமாக அவர்களால் அந்த அழகை நோக்க முடியவில்லை என்பதைத்தான் அவர் சொல்கிறார். யாவரே ஆற்றவில்லை. ஐயா, ஆற்றாமை வந்து தாபம் அப்படின்ற அந்த மீனிங்ல பொருள் வரும். ஆற்ற முடியவில்லை என்பது அங்கு அவர்களால் தாங்க முடியவில்லை. யார்தான் தாங்க வல்லார் என்றால், தாங்க முடியாமல் அவர்கள் ஆசை வயப்படுவார்கள் என்ற கருத்து அதற்குள் இருக்கிறது. அந்த அதற்கு அதற்கு வார்த்தை ரீதியாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் அவ்வளவுதான். யாவரே ஆற்ற வல்லார் என்றால் யார்தான் தாங்க வல்லவர்கள், அவ்வளவுதான். அதற்குள் பொதிந்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், யாரும் தாங்க முடியாது, தாங்க முடியாமல் ஆசை வயப்பட்டு விடுவார்கள் என்பதுதான் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய தொனிப்பொருள். அது தரக்கூடிய தொனிப்பொருள் அதுதான். எல்லோரும் ஆசை வயப்படுவார்கள், தாங்கி கொண்டு இருக்க முடியாது. சாதாரணமாக அதை சாதாரணமாக பார்த்து அப்படி இருக்க முடியாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஐயா, ஆற்றாமை வந்து பொறாமை அப்படின்னு ஒரு இன்னொரு பொருள் இருக்கான்னு அதுக்கு. ஆமாம், அதுவும் இருக்கும். அது ஆற்றாமை, தாங்க முடியாமை. பொறாமை என்பதே தாங்க முடியாமை என்பது என்ற ஒரு அர்த்தம் தான். பொறுத்தல் என்றால் தாங்கிக் கொள்ளுதல் என்று அர்த்தம். புரியுது, பொறாமை என்றால் தாங்க முடியாமை என்று அர்த்தம். பொறுக்க முடியாமை. ஓகே. பொறுக்க முடியாமை. இப்போது பிறருடைய செல்வத்தை கண்டு ஒருவர் பொறுக்க முடியாமல், தாங்க முடியாமல், ஐயோ அவனுக்கு அவ்வளவு செல்வம் இருக்கிறதே என்று மனதுக்குள் அப்படியே நோவார், மனதுக்குள் அப்படியே குமைவார். அதைத்தான் நாம் பொறாமை என்று சொல்கிறோம். அதை அவரால் பொறுக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. பிறர் அவ்வளவு செல்வம் பெற்றிருப்பதை அல்லது பிற சிறப்புகள் பெற்றிருப்பதை இவரால் தாங்க முடியவில்லை. அப்படி தாங்க முடியாத நிலையைத்தான் நாம் பொறாமை என்று சொல்கிறோம். எனவே ஆற்றாமை என்பது பொறாமையையும் குறிக்கும். ஆனால் இங்கு அந்த பொருளில் வரவில்லை, இங்கு ஆற்றவல்லார். அது சீதையின் அழகை குறித்து அவர்கள் பொறாமைப்பட்டார்கள் என்ற அர்த்தத்தில் வரவில்லை. சீதையின் அழகை பார்த்து அவர்கள் ஆசை வையப்பட்டு விட்டார்கள், மயக்க நிலைக்குள்ளாகிவிட்டார்கள். இந்த பாடலில் கூட மயக்கமுற்றார் என்றுதான் சொல்கிறார். சீதையின் அழகை பார்த்து மயங்கினார்கள் என்றுதான் சொல்கிறார். இன்னொரு பாடலும் இருக்கிறது, இதே வரிசையில் இன்னொரு பாடலும் இருக்கிறது. அந்த பாடலில் என்ன சொல்கிறார் என்றால், கஞ்சத்து களிக்கும் இன்றேன் கவர்ந்துணும் வண்டு போல அஞ்சொற்கள் கிள்ளைக்கெல்லாம் அருளினாள் அழகை மாந்தி தஞ்சொற்கள் குளறி தத்தம் தகைதடு மாறி நின்றார் மஞ்சர்க்கும் மாதரார்க்கும் மனம் என்பது ஒன்றே அன்றோ. சீதையினுடைய அழகை பருகி அந்த பெண்கள் எல்லாரும் அப்படியே ஒரு பரவச நிலையில் தம்முடைய தன்மையை மறந்து நின்றார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனசு என்பது ஒன்றுதானே, ஆண்களும் பெண்களும் பால் ரீதியாக வெவ்வேறு பிரிவாக பிரிக்கப்பட்ட போதிலும் அவர்களுக்கு மனம் என்பது ஒன்றுதானே. அதனால் இந்த பெண்களும் சீதையை பார்த்து ஆண்களைப் போலவே மயங்கினார்கள் என்று இன்னொரு பாடலில் சொல்கிறார். அப்போ பெண்ணை பார்த்து ஆண் தான் மயங்குவான் என்பதுதான் பொதுவாக நீதியாக இருந்த போதிலும், இங்கு பெண்களே சீதையை பார்த்து மயங்கினார்கள். ஏனென்றால் பால் வேறாக இருந்தாலும், ஆண் பால் பெண் பால் என்று வேறாக இருந்தாலும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு ஒன்றுதான். எனவே சீதையை பார்த்து இந்த பெண்களும் மயங்கினார்கள் என்று இன்னொரு பாடலில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியே சீதையை பார்த்து அவர்கள் மயங்கினார்கள், அவர்களுடைய அழகை பார்த்து ஒரு மோக வயப்பட்டார்கள் என்பதை கம்பர் இந்த பாடலில் குறித்து காட்டுகிறார். அதே போல ஏற்கனவே நாம் ராமனை பற்றியும் சொன்னதை பார்த்தோம். ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய் என்று ஆண்களே ராமனை பார்த்து அவாவுவார்கள் என்று கம்பர் சொன்னதை நாம் பார்த்தோம். இது ஏன் இவ்வாறு சொல்கிறார் என்றால், அந்த அளவிற்கு அழகு மிகுதியாக இருந்தது என்பதை சொல்வதற்காக அவர் சொல்கிறார். அடுத்த பாடல் போகலாமா? போலாயா. திரையில் அடுத்த பாடல் கொண்டு வாங்க. இப்படி அலங்காரம் செய்யப்பட்ட சீதை எவ்வாறு இருந்தாள் என்பதை பலபட கம்பர் வர்ணித்து கூறுகிறார். அவர் சர்வ லட்சணம் பொருந்திய சீதை, சர்வாலங்காரம் சர்வாபரண பூசிதையாக மாறுகிறார். சர்வாபரணங்களும் பூணப்பட்டு சர்வாலங்கார பூசிதையாக அவள் இருக்கும் கோலத்தை எப்படி இருக்கிறது என்று மிக சிறப்பாக காட்டக்கூடிய கம்பர் இங்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாடலில் 94வது பாடலில் சீதை அந்த ராமனைப் போலவே இருந்தாள் என்று சொல்லுகிறார். சீதையின் தோற்றம் ராமனை ஒத்ததாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். இவ்வளவு அலங்காரம் செய்த பிறகு சீதை அந்த ராமனைப் போல, அதாவது அந்த ராமனின் மூலமூர்த்தியாகிய விஷ்ணுவைப் போலவே அவள் மாறிவிட்டாள் என்று சொல்கிறார். ஒரு பெண் ஆணை போல மாறிவிட்டாள் என்று தொனிக்கும் விதமாக இந்த பாடல் அமைந்திருந்தாலும், இதில் ஒரு நயம் என்னவென்றால், பொதுவாக அன்பு அதிகரிக்கும் போது ஒருவருடைய இயல்பு இன்னொருவருக்கு வந்துவிடும். ஆசையும் அன்பும் அதிக பிணைப்புடையனவாக இருந்தால் ஒருவர் தன்மை இன்னொருவருக்கு வந்துவிடும். இதை நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் ஒரு ஆண்மகன் வேறு குணமுடையவனாக இருப்பான். திருமணத்திற்கு பின்பு அந்த மனைவி இடத்து அதிக அன்புடையவனாக அவன் இருந்தால் அந்த மனைவி இடத்து உள்ள நல்ல தன்மைகள் பல இந்த ஆண்மகனுக்கு வரும். அதே போல இந்த மனைவி தன்னுடைய நாயகனிடத்து மிக அதிக ஆசையும் அன்பும் உடையவளாக இருந்தால் இவனிடத்தில் உள்ள குணங்களை அவள் உள்வாங்கிக் கொள்வார். இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் குணங்களையும் தன்மைகளையும் மாற்றிக்கொள்வார்கள். இது ஒரு இயல்புதான். இது ஆசையும் அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். இங்கு இப்போதே இன்னும் இவர்கள் திருமணம் நடக்கவில்லை, இவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை, இவர்கள் இன்னும் வாழத் தொடங்கவில்லை, இல்லறத்தை ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த ராமனுடைய தன்மை உடையவளாக சீதை மாறிவிட்டால், இங்கு இப்போது ஆபரணம் பூட்டும் இந்த நேரத்திலேயே ராமனுடைய தன்மை சீதைக்கு வந்துவிட்டது என்று கம்பர் இந்த பாடலில் சிலேடையை கையில் எடுத்துக்கொண்டு, சிலேடை என்னும் அந்த மாயாஜாலத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை நிறுவி காட்டுகிறார். ராமனுடைய தன்மை சீதைக்கு வந்துவிட்டது என்று அந்த சிலேடையின் மூலம் இந்த பாடலில் நிறுவுகிறார், சொல்கிறார். சங்கங்கை உடைமையாலும் சீதையும், இது கடைசி அடியை முதலில் நாம் பார்ப்போம். நங்கையும் நம்பி ஒத்தாள், நங்கை அந்த சீதையும் நம்பி ஒத்தாள், ராமனை ஒத்திருந்தாள். நாம் இனி புகழ்வதென்னோ, நாம் இனி சொல்வதற்கு என்ன இருக்கிறது? சீதையினுடைய அந்த அழகு தோற்றத்தை நாம் இனி சொல்வதற்கு என்னதான் இருக்கிறது? சீதை கடைசியில் ராமனைப் போலவே மாறிவிட்டாள், இதற்கு மேல் நாம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று கடைசி அடியில் முடிக்கிறார். அவள் எப்படி ராமனைப் போல் மாறினாள், ஏன் அவ்வாறு ராமனைப் போல் அவள் காட்சி அளித்தாள் என்பதை முன்னடிகளில் சொல்லுகிறார். சங்கம் கை உடைமையாளும். சங்கம் என்றால் இரண்டு பொருள், சங்கம் என்றால் சங்கு என்ற ஒரு பொருள், சங்குகளால் ஆன வளையல் என்று ஒரு பொருள். சங்குகளால் வளையல் செய்வது அந்த காலத்தில் மிக முக்கியமான வழக்கம். சங்குகளால் வளையல் செய்வார்கள். இப்போது தங்க வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் இவற்றையெல்லாம் அநேகமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் சங்கு வளையல் என்பது அபூர்வமாகத்தான் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சங்கையே அப்படியே அறுத்து எடுத்து அந்த சங்கு வளைய சங்கு வளையல்கள் செய்து மாட்டுவார்கள். அது அப்படி சுழித்து இருக்கும் அல்லவா, அதை அப்படி வட்டமாக அறிந்து எடுத்து கைகளில் மாட்டுவார்கள். அது சங்க வளையல் என்று சொல்லப்படும். அது சங்குகளிலேயும் பல்வேறு சங்குகள், மிக உயர்ந்த வகை சங்குகள் எல்லாம் இருக்கிறது. அந்த உயர்ந்த வகை சங்குகளை உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பூட்டிக் கொள்வார்கள் சங்க வளையல்கள். சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் சாதாரண சங்க வளையல்களை பூட்டிக் கொள்வார்கள். இங்கு சீதையும் சங்க வளையல் பூட்டி இருக்கிறார். சீதை சங்க வளையல் பூட்டி இருக்கிறாள். ராமன் விஷ்ணுவின் அவதாரம் என்பதால் ராமன், அந்த விஷ்ணுவிடம் சங்கம் இருக்கிறது, சங்கு இருக்கிறது. விஷ்ணுவின் கையில் சங்கம் இருக்கிறது, சங்கு இருக்கிறது. சீதையினுடைய கையில் இங்கே சங்கு வளையல் இருக்கிறது. ஆக ரெண்டு பேருக்கும் கையில் சங்கு இருக்கிறது. சீதையின் கையில் சங்கு சங்க வளையலாக இருக்கிறது. திருமாலுடைய கையில் சங்கே இருக்கிறது. சங்கம் கை உடைமையாளும், தாமரை கண்ணதாளும். தாமரை போன்ற கண்களை உடையவன் விஷ்ணு. விஷ்ணுவினுடைய கண்களை பற்றி சொல்லும் போது தாமரை கண் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் இலக்கியங்களில் வாசிக்கிறோம். தாமரை கண்ணன் அவன். புண்டரீகாட்சன் என்று அவனுக்கு ஒரு பெயரை உண்டு. புண்டரீகம் என்றால் தாமரை, அட்சம் என்றால் கண். அதனால் விஷ்ணுவுக்கு புண்டரீகாட்சன் என்ற ஒரு பெயர் உண்டு. கமலக்கண்ணன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது கமலக்கண்ணன் என்ற வார்த்தை பெரும்பாலும் அது விஷ்ணுவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான், திருமாலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். தாமரை கண்ணதாளம், அவருக்கு தாமரை கண் இருக்கிறது விஷ்ணுவுக்கு. இது தாமரை போன்ற கண் சீதைக்கும் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் பெண்களின் கண்களை தாமரைக்கு ஒப்பிடுவது அரிதானது தான். தாமரைக்கும் ஒப்பிடலாம் பெண்களின் கண்களை. ஆனால் பொதுவாக மான்களின் கண்களுக்கு பெண்களின் கண்களை ஒப்பிட்டு சொல்வார்கள். இங்கு இந்த தாமரை என்ற வார்த்தையே இரண்டாக பிரிக்கலாம், தா மறை என்று பிரிக்கலாம். மறை என்றால் மான் என்று அர்த்தம். தா மறை என்றால் தாவும் மான் என்று அர்த்தம். தாவும் மானை, மானின் கண்களை போன்ற கண்களை உடையவளாக சீதை இருக்கிறார். அப்படி சீதை தாவும் மானை போன்ற கண்களை உடையவளாக இருப்பதனாலும், ராமனும் அந்த தாமரை கண்ணை உடையவனாக இருப்பதாலும் ரெண்டு பேருக்கும் பொருந்துகிறது. ராமனுக்கும் பொருந்துகிறது, சீதைக்கும் பொருந்துகிறது. அந்த ஒரே சொல்லை தாமரை என்ற அந்த ஒரே சொல்லே ராமனுக்கும் பொருந்துகிறது, இங்கே சீதைக்கும் பொருந்துகிறது. ரெண்டுக்கும் பொருந்தும் விதமாக அந்த சொற்றொடரை கம்பர் அமைக்கிறார். தாமரை கண்ணதாலும் எங்கெங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிட்டென்ன அங்கங்கே தோன்றலாளும். அந்த திருமால் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவன். அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் இருக்கக்கூடியவன் தான் இறைவன். அப்படி எங்கும் பறந்து இருக்கிறான், எல்லோருடைய உள்ளத்திலும் அவன் இருக்கிறான். எங்கெங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிட்டென்ன அங்கங்கே தோன்றலாளும். எல்லோருடைய உள்ளத்திலும் இறைவன் அந்தரிமியாக இருக்கிறான், அந்தர்மி யாமியாக இருக்கிறான். அதை போல இங்கு சீதையும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். அங்கு இறைவன் தன்னுடைய அந்த சர்வ வியாபக தன்மையால் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறான் என்று இறைவனுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த திருமாலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்வது ஒரு மத கோட்பாடு. அது வைணவத்தின் மிக பிரதானமான கோட்பாடு. எல்லோருக்குள்ளும் அந்தர்மியா அந் அந் அந்தர்முகமாக அந் உள்ளுக்குள்ளாக இறைவன் இருக்கிறான், அந்தர்மியாமியாக இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுவது வைணவத்தின் ஒரு பிரதான கோட்பாடு. அப்படி திருமால் எல்லோருக்குள்ளும் இருந்து அவரவர்களை இயக்குகிறான் என்பது வைணவத்தின் சித்தாந்தம், பிரதான சித்தாந்தம். அது திருமாலுக்கு பொருந்துகிறது. இங்கு சீதை எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறாள் என்றால் எல்லோரும் சீதையை குறித்து, அவளுடைய அழகை குறித்து நினைத்து நினைத்து வியந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் சீதையினுடைய எண்ணம் எல்லோருடைய மனத்திலும் இருக்கிறது. அதனால் சீதை எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பவளாக இருக்கிறாள். அங்கு இறைவன் இயல்பாகவே எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து உள்ளுக்குள் இருந்து அவரவர்களை ஆட்டி வைக்கிறாள். அது இறைவனுக்கு பொருந்தக்கூடியது. இங்கு சீதை தன்னுடைய அழகால் எல்லாராலும் நினைக்கப்பட்டு எல்லோருடைய மனங்களிலும் ஒரு எண்ணமாக எல்லோரும் எண்ணக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் என்பதை சீதைக்கு பொருந்தும் விதமாக கம்பர் பயன்படுத்தியிருக்கிறார். எங்கெங்கும் பறந்து வெவ்வேறு உள்ளத்தின் எழுதிற்றென்ன அங்கங்கே தோன்றலாளும். இறைவன் எல்லோருடைய உள்ளத்திலும் அப்படியே எழுதி வைத்தது போல, அதாவது எல்லோருடைய உள்ளத்திலும் ஓவியமாக தீட்டி வைத்தது போல இறைவன் உள்ளுக்குள் உறைந்து இருக்கிறான், உள்ளுக்குள் அப்படி மறைந்து உறைந்து இருக்கிறான். அப்படி உறைந்திருந்து அங்கங்கே அவன் காட்சி அளிக்கிறான், எல்லோருடைய உள்ளத்திலே அங்கங்கே அவன் காட்சி அளிக்கிறான். அதே போல சீதை எல்லோராலையும் நினைக்கப்பட்டு எல்லோரும் சீதையை குறித்து நினைக்கிறார்கள், அந்த பெண்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள், அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சீதையை பற்றி நினைக்கிறார்கள். நம்மளுடைய ராஜகுமாரி எவ்வளவு பேரழகு வாய்ந்தவள், ஆகா அவளுடைய அழகு என்னவென்று சொல்வது, அவளை போன்ற ஒருத்தி இருக்க முடியுமா, அவளுக்கு ஈடான ஒரு பெண் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவில்லை, அவள் நம் ராஜகுமாரி எவ்வளவு சௌந்தரியமிக்கவள் என்றெல்லாம் அவளை குறித்து எண்ணுகிறார்கள், அவளை குறித்து உயர்வாக மனதுக்குள் கருதுகிறார்கள். இப்படி எண்ணிக்கொண்டே இருப்பதனால், எல்லோரும் சீதையை பற்றி எண்ணுவதனால் சீதை எல்லோருடைய மனத்திலும் இருக்கிறாள். இறைவன் இயல்பாகவே அந்தர்மியாமியாக எல்லோருடைய மனத்திலும் இருக்கிறான், சீதை இப்படி எல்லோரும் எண்ணுவதால் எல்லோருடைய மனத்திலும் இருக்கிறாள். ஆக ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுத்தன்மை வந்து விடுகிறது. இரண்டு பேருமே, அந்த இறைவனும் இந்த சீதையும், எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். இது ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுத்தன்மை. முதல் பொதுத்தன்மை, ரெண்டு பேர் கையிலும் சங்கு இருக்கிறது. இரண்டாவது பொதுத்தன்மை, ரெண்டு பேருக்கும் தாமரைக்கண். மூன்றாவது பொதுத்தன்மை, இரண்டு பேரும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறார்கள். இப்படியாக சீதை தன்மை இருப்பதனால் அருந்ததி அணைய கற்பின் நங்கையும் நம்பி ஒத்தாள். அருந்ததி போன்ற கற்பை உடையவளாகிய அந்த நங்கையாகிய சீதை நம்பி ஒத்தாள், நம்பியாகிய ராமனை ஒத்திருந்தாள். இனி நாம் புகழ்வது என்னோ, இனி நாம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, இப்படி சீதையே ராமனை போல ஆகிவிட்டாள் என்றால் இனிமேல் நாம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று கம்பர் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இப்படியாக அமைத்திருக்கிறார், சீதை ராமனை போலவே மாறிவிட்டாள் என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதில் சீதையை அருந்ததி அணைய கற்பின் நங்கை என்று கம்பர் குறித்து காட்டுகிறார். இந்த அருந்ததி என்னும் பெண் கற்புக்கரசிகளில் ஒருத்தி, சிறந்த கற்புக்கரசிகள் என்று சிலரை வரிசைப்படுத்தி கூறுவார்கள். அருந்ததி, நளாயினி, இன்னும் சில பெண்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்வார்கள். அதில் அருந்ததி மிக முக்கியமான பெண். அருந்ததி மிக முக்கியமான ஒரு கற்பு திறன் வாய்ந்தவளாக இருந்ததால்தான் இன்றைக்கு கூட சில சமூகங்களில் மனவினைகளின் போது அம்மி மிதித்த அருந்ததி பார்த்தல் என்ற சடங்கு நடைபெறுகிறது. அருந்ததி என்பவள் அங்கே நட்சத்திரமாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய, வானத்தில் நட்சத்திரமாக இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்கிறது. அங்கு ஏழு சப்த ரிஷிகளும் ஏழு நட்சத்திரமாக இருக்கிறார்களாம் வானத்தில், சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகளில் ஒருவர் வசிஷ்டர். சப்த ரிஷிகள் எல்லாரும் தனித்தனியே நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசிஷ்டர் என்னும் நட்சத்திரத்தின் அருகே இன்னொரு நட்சத்திரமும் இருக்கும் கூடுதலாக, அது அருந்ததி நட்சத்திரம். தன்னுடைய கணவனை நட்சத்திரம் ஆன பிறகு கூட பிரியாமல் அருந்ததி தன் கணவனோடையே இணைந்திருக்கிறாள். அந்த அளவிற்கு அவள் கற்பு திறம் வாய்ந்தவளாக, கணவனிடத்து அன்பு வாய்ந்தவளாக இருக்கிறாள் என்பதனால் திருமண அந்த சடங்கின் போது அருந்ததியை காட்டக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது. அதை போல அருந்ததியை போல இந்த பெண், இந்த மணமகள் தன் கணவனிடத்து இணை பிரியாத அன்புடையவளாக இருக்க வேண்டும். எப்போதும் கணவனுடனேயே அவள் ஐக்கியமாக திகழ வேண்டும் என்பதற்காக அருந்ததியை காட்டுகிறார்கள். ஏன் இதில் புகழ்வது என்னன்னா புகழ்வதுன்ற அர்த்தத்துல வருதா? புகழ் சொல்லுதல், சொல்லுதல் என்ற அர்த்தத்தில் வருகிறது. நாம் இனி என்ன சொல்லுவது, சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லுவது போல். ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லிக்கொண்டே வருபவர்கள் இனிமேல் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி முடிப்பார்கள் அல்லவா? இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஒரு உச்சமான ஒன்றை சொல்லி முடிக்கும் போது இதுதான் என்னும் போது இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று நாமும் வழக்கத்தில் சொல்வோம் அல்லவா? அதை போல கம்பரும் சொல்லுகிறார், நாம் இனி புகழ்வது என்ன, நான் இனி சொல்வதற்கு என்ன? இந்த சீதையே ராமன் போல இருக்கிறாள் என்றால், ராமனும் சீதையும் ஒத்த தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இனிமேல் நாம் வர்ணித்து சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று கம்பர் முத்தாய்ப்பாக முடிக்கிறார். அந்த வர்ணனையை இந்த இடத்தில் நிறைவு செய்கிறார். பகர்வது அப்படின்ற அந்த பகர்வது சொல்வது, சொல்வது என்ற அர்த்தம். பகர்தல், சொல்லுதல். அந்த சொல்லுதல் என்பதற்கு தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. அது புகழ்தல், பகர்தல், சொல்லுதல், இயம்புதல், செப்புதல், இப்படி பல்வேறு வார்த்தைகள் உண்டு. உரைத்தல், பண்ணுதல், ரொம்ப அழகா இருக்கு ஐயா. ஐயா, நான் கீவா ஜெகந்நாதன் கூட நிறைய சிலேடைகள்ல வந்து பாட்டுகள் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கிற போது அதை பத்தி நீ கூட நீங்க எப்பயாவது பேசுனீங்கன்னா நல்லா. அவர் பாடல், சிலேடை பாடல்கள் ஒன்று ரெண்டு பாடல்கள் எழுதியிருக்காரு அவர். ஆனா அவர் தன்னுடைய பேச்சினுடைய இடையிலேயே இயல்பாக நகைச்சுவை சொல்லக்கூடிய, அதாவது சிலேடையாக நகைச்சுவை சொல்லக்கூடிய, அவருடைய பேச்சில் இயல்பாக சிலேடை வரும். மேடையில் அவர் சொற்பொழிவு ஆற்றும் போதும் சரி, சகஜமாக மற்றவர்களோடு உரையாடும் போதும் சரி, இயல்பாக அவர் பேச்சில் அந்த சிலேடை வரும். அவருடைய அப்படி அவர் தம்முடைய பேச்சின் இடையில் சொன்ன சிலேடைகளை எல்லாம் தொகுத்து கீவாச்ச சிலேடைகள் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதில் அவர் சொன்ன சிலேடைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. உதாரணமாக ஒரு சிலேடை சொல்லலாம். ஒரு வீட்டிற்கு அவர் ஒருவரை பார்க்க போகிறார், நண்பர் ஒருவரை பார்க்க போகிறார். அங்கே அவருக்கு தேநீர் கொடுக்கிறார்கள். தேநீர் தேநீரை கொண்டு வந்து அவருக்கு முன்பு வைக்கிறார்கள். இவர் கொஞ்சம் பேசிவிட்டு தேநீரை குடிக்கலாம் என்று கையில் எடுக்கிறார். எடுத்தவர் வைத்து விடுகிறார். வைத்துவிட்டு, ஏன் தேநீரை வைத்து விட்டீர்கள் என்று நண்பர் கேட்கிறார். அவர் சொல்கிறார், தேநீர் அல்ல, பால் கொடுத்திருக்கிறார்கள், பால். பாலை இவர் வைத்து விடுகிறார். ஏன் வைத்து விட்டீர்கள் என்று கேட்கிறார். பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறார் என்று இவர் பதில் சொல்லியிருக்கிறார். பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கிறாரா, என்ன சொல்கிறார் என்று நண்பருக்கு ஒன்றும் புரியவில்லை. எட்டி பார்க்கிறார், அந்த பாலில் ஒரு எறும்பு மிதக்கிறது. எறும்பை அவர் சீனிவாசன் என்று சொல்கிறார். நண்பருக்கு ஒன்றும் புரியவில்லை, ஏன் இதை சீனிவாசன் என்று சொல்கிறீர்கள் என்று. ஆம், சீனிக்கு சீனியில் வாசம் செய்வது தானே எறும்பு, அதனால் எறும்பை சீனிவாசன் என்று சொல்வது சரிதானே. சீனி எங்கு இருக்கிறதோ அங்கு போய் அது வாசம் செய்யும் அல்லவா, அதனால் எறும்பை சீனிவாசன் என்று சொல்வது சரிதானே என்று இவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சிலேடையாக பேசக்கூடிய ரொம்ப சுவையா இருந்தது. அதே போல ஒரு மேடையில் அவர் பேசி முடித்த பிறகு அவரை சிறப்பு செய்வதற்காக, இப்போது இவருக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம், கௌரவித்து சிறப்பு செய்கிறோம் என்று சொல்லி அவர் கையில் பண முடிப்புகள் அல்லது மற்ற உயர்ந்த பொருட்கள் அடங்கிய முடிப்புகள் அடங்கிய ஒரு பையை கொடுக்கிறார்கள். அவர் பையை வாங்கி கொள்கிறார், வாங்கி கொண்டு பேசுகிறார். என்னை சிறப்பு செய்கிறேன் என்று சொன்னார்கள், மிக உயர்வாக கருதி என்னை கூப்பிட்டார்கள், நான் உயர்வாகத்தான் வந்து பேசினேன், கடைசியில் சிறப்பு செய்கிறேன் என்று சொல்லி என்னை மிக உயர்வாக கருதி கூப்பிட்டவர்கள் ஒரு பையனாக மாற்றி விட்டார்கள் என்று சொன்னார். பையனாக ஆக்கிவிட்டார்கள், இதுதான் சிறப்பு செய்வதா என்று சொன்னார். பையை உடையவன் பையன். அப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அவர் நிறைய சிலேடைகள் சொல்லுவார். பாடல்களில் சிலேடை சொல்வதில் அது காலமேகம் தான், காலமேகம், காலமேகம். சிலேடை வெண்பாக்கள் என்று சில நூல்கள் வந்திருக்கின்றன. அதெல்லாம் இப்போது படிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. பிற்காலத்தில், அதாவது அந்த 15-16 நூற்றாண்டுகளில் இந்த நூல்கள் ஏராளமாக வந்தன. சிற்றரசர்களுடைய காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இலக்கியங்கள் நிறைய உருவாகின. சிலேடை வெண்பாக்கள் என்று சில நூல்கள் வந்திருக்கின்றன. புலவர்கள் தங்களுடைய அதீத திறத்தை காட்டுவதற்காக, தங்கள் புலமையின் தீவிரத்தை பதிவு செய்வதற்காக அந்த சிலேடை வெண்பாக்களை பாடி வைத்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் படித்தால் அசந்து போவோம், அப்படி வார்த்தைகளில் விளையாடி இருப்பார்கள். தமிழில் வார்த்தைகள் இவ்வளவு ஜாலம் புரியுமா என்று மிகவும் அதிசயித்து போய்விடுவோம். அப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள் புலவர்கள். ஆனால் பெரும்பாலும் காலமேகத்தை மட்டுமே பெரும்பாலும் எல்லோரும் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஆனால் காலமேகத்தை விடவும் சிறப்பாக பாடிய புலவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கும் எடுத்து காட்டுவதற்கும் இப்போது யாருக்கும் அவகாசம் இல்லை. ஒன்று, இப்போது அந்த நூல்களும் நடப்பில் இல்லை. பழைய பதிப்புகள் சில வந்திருக்கின்றன, சிலேடை வெண்பாக்கள் என்று வந்திருக்கின்றன. ஆனால் இப்போது அவற்றையெல்லாம் புதிதாக பதிப்பவர்கள் யாரும் இல்லை. அந்த சிலேடை வெண்பாக்கள் படித்தால், அப்படி அந்த நூல்களைத்தான் ஆரம்பத்தில் படிப்பார்கள். இவர் உவே சாமிநாத ஐயர் தம்முடைய எண் சரித்திரத்தில் பதிவு செய்திருக்கிறார், தமிழ் பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் முதலில் இந்த மாதிரியான சிலேடை வெண்பாக்களைத்தான் தங்கள் மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பார்களாம். ஏனென்றால் அந்த சிலேடைகளில்தான் வார்த்தைகளினுடைய நுட்பத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வார்த்தையை எப்படி பிரித்தால் எப்படியெல்லாம் பொருள் வரும், ஒரு வார்த்தைக்குள் என்னென்ன சூட்சுமங்கள் எல்லாம் இருக்கிறது என்பது அந்த சிலேடையில் உணர முடியும். எனவே தமிழ் பயிற்றுவிப்பவர்கள் பொதுவாக சிலேடை வெண்பாக்கள் ஆகிய நூல்களைத்தான் பயிற்றுவிப்பார்கள் என்று உவே சாமிநாத ஐயர் தம்முடைய எண் சரித்திரத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் இப்போது அந்த சிலேடை வெண்பாக்களை படிக்கக்கூடியவர்களையே காணோம், அந்த மாதிரி நிலைமை ஆகிவிட்டது. அப்படி சிலேடை வெண்பாக்கள் நூல்களாக பல இருக்கின்றன. கம்பர் ஸ்லேடைகளை பயன்படுத்த அவ்வளவாக பயன்படுத்தவில்லை. அங்கங்கே இந்த காவியத்தின் ஊடாக சில இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, இதில் பெரும்பாலும் காவியத்தில் வார்த்தை விளையாட்டுக்கு அதிகமாக ஒரு கவிஞன் இடம் கொடுக்க முடியாது. அங்கு அவன் காவியத்தை நடத்தி செல்ல வேண்டியது இருக்கிறது. அங்கு பாத்திரங்களின் உணர்வு, பாத்திரங்களினுடைய அந்த தன்மை, இவற்றை தான் நம் கண் முன்பு காட்ட வேண்டியது கவிஞனுக்கு பிரதான கடமையாகிறது. அங்கு அவன் வார்த்தை விளையாடல்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. ஆனாலும் சந்தர்ப்பம் நேரும் போது கம்பரும் இந்த மாதிரியான சிலேடைகளை சில இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் சாதாரண சிலேடைகள் தான். நாம் சிலேடை வெண்பாக்களில் பார்த்தோம் என்றால் அப்படியே மயக்கம் கொடுக்கக்கூடிய வெண்பாக்கள் எல்லாம் இருக்கின்றன. நான் உதாரணத்திற்கு சில வெண்பாக்களை அடுத்த வாரத்தில் வேண்டுமென்றால் தொட்டு காட்டுகிறேன். எப்படி சிலேடை வெண்பா என்றால் என்ன என்று, அது காலமேகத்தின் சிலேடை வெண்பா. அவர் இரண்டு பொருட்களை ஒப்பிட்டு காட்டுவார். இப்போது இதில் காட்டியிருக்கக்கூடிய சிலேடை எல்லாம் இரண்டு பொருளை ஒப்பிட்டது தான். இங்கு அது ராமனையும் சீதையையும் ஒப்பிட்டு ரெண்டு பேரும் ஒருவர் தான் என்பதை பொதுவாக வார்த்தைகளால் நிறுவி காட்டுகிறார். இதே போலத்தான் காலமேகம் சிலேடையும் பெரும்பாலும் இருக்கும். பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் அவர் ஒப்புமை காட்டி பாட்டு எழுதியிருப்பார். எண்ணெய் குடத்திற்கும் பாம்புக்கும் ஒப்பிட்டு காட்டியிருப்பார். இப்படி இரண்டு இரண்டு பொருள்களை ஒப்பிட்டு சிலேடை பாடியிருப்பார். ஆனால் சிலேடை வெண்பாக்கள் என்ற நூல் அப்படிப்பட்ட தன்மை உடையதல்ல. இரண்டு பொருட்களை ஒப்பிட்டு காட்டுவதல்ல, அது ஒரு தனித்துவம் வாய்ந்தவை. அவை அது அது எப்படிப்பட்டவை என்பதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் ஒரு வாரம் உங்களுக்கு ஒன்று இரண்டு பாடல்களை எடுத்து காட்டுகிறேன். அவ்வளவு தூரம் அது ஜாலம் செய்யக்கூடியவையாக இருக்கும். அது வேறு, அதனுடைய தன்மையே வேறு. அது வித்தியாசமான ஒரு கோணத்தில் அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதை படிக்கும் போதே அப்படி ஒரு 100 வெண்பாக்கள் படித்தாலே போதும் தமிழில் புலமை பெற்றுவிடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிடும். அப்படி அமைந்திருக்கும் அந்த சிலேடை வெண்பாக்கள். அதை நாம் ஒரு வாரத்தில் பார்க்கலாம். நன்றி ஐயா. நம்ம பாடல்களை ஒரு முறை படித்து முடித்து விடலாமா இன்று வகுப்பு? நேரம் ஆகிவிட்டதா? சரி. எல்லோருமே இரண்டு பாடல்களையும் படிக்கலாம் ஐயா. சரி.